தலைப்பு தாலியாய். முதியோர் தாலியாய் முதியோர் இல்லங்கள். இறப்புக்கும் ஏங்கினும் முதியோர் இல்லங்களில் பாசத்தின் விலை மாதம் 10,000. பண தேவையால் உடன் வைத்திருந்தார்கள். இருப்பவர்கள் இருந்தும் முதியோர் இல்லத்தில், காசுக்கே பாசம் முதியோர் இல்லத்திலும்.